குறைபாடு அற்ற பக்தன் இறைவனை காண கோயில்களுக்கும் தேவாலயத்திற்கும் செல்ல மாட்டான். அந்த பக்தன் இறைவன் இல்லாத இடத்தை அறிய மாட்டான். அவன் இறைவனை கோயில்களில் மட்டும் காணாது, அனைத்து இடங்களிலும் காண்பான். துறவியின் புனிதத்தன்மையிலும் தீயவனின் தீய குணத்திலும் இறைவனை காண்பான். ஏனென்றால் அவன் இறைவனை என்றும் அழியாத, என்றும் பிரகாசிக்கின்ற, காலவரம்பில்லாத ஓர் அன்பின் ஒளி வடிவாக அவனுடைய இதயத்தில் இறைவனை வைத்திருப்பான். பக்தன் இறைவன் மீதும் அனைவரின் மீதும் கொண்ட தீவிரமான அன்பினால் ஓர் முழுமையான ராஜினாமான நிலையில் இருப்பான். இந்நிலையில் இன்பம் துன்பம் என்னும் வேறுபாட்டை காணமாட்டான். அவன் வலி துக்கம் ஆகியவற்றை குறித்து குறை கூற மாட்டான். இவ்வாறு எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவன் விருப்பத்தின் வழியில் நிற்பதே மாபெரும் செயல் திறத்தால் கிடைக்கும் புகழை விட சிறந்த செல்வமாகும்.